அங்கே தொடங்கி உன்னை நான் காதல் செய்தேனே. கொடுத்த இதயத்திலே உரை வைத்து பார்க்க தயங்குகிறேன். ஆனால் அன்பே, ஆனால் அன்பே, அவள் விட்டு பறந்த உலகத்திலே உன்னோடு பறக்க முயலுகிறேன். என் வானிலே ஒரு முகிலாய் நீ தோன்றினாய், மெதுவாக வானமாய் விரிந்தாயடி என் நெஞ்சிலே. என் பூமியில் ஒரு செடியாய் பூ நீட்டினாய், மெதுவாக நீ காடென படர்ந்தாயடி என் நெஞ்சிலே. உன்னாலே பிழியோடும் சிரிக்கின்றேன் மீண்டும் இன்று, உன்னாலே என மீண்டும் திறந்தேன் பெண்ணே. இருளோடு நேற்றை நான் தேடினேன், எதிர்கால தீபம் காட்டினாய். ஆனால் அன்பே, ஆனால் அன்பே, அவளுக்கு கொடுத்த இதயத்திலே உணவத்து பார்க்க சொன்னாயடி. மடி மீது கிடத்தி தலை கோதினார் காதலால் என் காயமாற்றினார்.